ఆంజనేయ స్వామి విరాజీరం తున్నారు. எம்பெருமான் ராகவன் உங்கள் நினைவாகவே இருக்கிறார். இதை கேட்டவுடனே சீதா பிராட்டியாருக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சி, மற்றொரு பக்கம் துக்கம். தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை கேட்டு மகிழ்ச்சி, தன் நினைவே அவரை வாட்டுகிறது என்று நினைத்து வருத்தம். இந்த இரண்டும் இருந்தது. அப்பொழுது ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், விஷ்டமாரோகமே தேவி மாதுகாங்கசோபனே யோம் மன்விச்சராமேனா சசாங்கேனேவரோஹிணி. நீங்க ஏன் வீணா கவலைப்படுறேன், இப்பவே ராமன் போய் சேரணும். எவ்வளவுதானே, ஒரு காரியம் பண்ணுங்கோ, என்னுடைய முதுகுல ஏறிக்குங்கோ, நான் உங்களை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு ராமனிடத்துல ஒப்படைச்சு விடுறேன். எப்படி சந்திரனும் ரோஹிணியும் இணை பிரியாமல் இருக்கிறார்களோ அப்படி நீங்கள் எம்பெருமானோடு இணை பிரியாமல் யோகத்தை அனுபவிக்கலாம். ரொம்ப அருமையான வார்த்தை அது. யோக நிலையை அடையலாம். இந்த மாதிரி ஸ்லோகங்கள்னா ஜீவாத்ம பரமாத்மா விஷயங்களை உள்ளடக்கிய ஸ்லோகங்கள். ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஏன் ஏற்றம் அதிகம் அப்படின்னா, வெறும் ராமனது கதையை மாத்திரம் சொல்லாம ராமனை பரமாத்மாவாகவும் சீதையை ஜீவாத்மாவாகவும் நினைத்து எங்கெல்லாம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் சந்திக்க முடியுமோ அங்கே சில வார்த்தைகளை பயன்படுத்துவான். யோகம்னு பேரு. யோகம்ன்ற வார்த்தைக்கு ஆறு அர்த்தம் உண்டு. சில முயற்சி அப்படின்னு ஒண்ணு உண்டு. பகவானை அடையணும்னா நாம முயற்சி பண்ணணும். யோகம்னா அவனோடு இணைந்து இருக்கின்ற ஒரு பயிற்சி. அந்த பயிற்சியை பெறுவதற்காக தியானம் அப்படின்னு ஒண்ணு வச்சா, இந்த தியானம் அசையாம இருக்கணுங்கிறதுக்காக தான் பூஜை அறை அப்படின்னு ஒண்ணு வச்சா. இந்த பூஜை அறையில எப்பவும் மனம் இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த தூய்மையான வாசனை இருக்கிறதே அது ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தும். அந்த நல்ல சூழ்நிலையில் ஒரு சில மணி துளிகள் எம்பெருமானுடைய சிந்தனையிலே இருக்கும் பொழுது இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைகின்ற அந்த காட்சி இருக்கிறது, அதுக்கு யோகம்னு பேர். சுவாமிக்கு நல்ல யோகம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ, அவருக்கு உரியதான பொருளை அவர் அனுபவிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அதான் அர்த்தம் இருக்கு. இப்ப நமக்கு உரிய பொருள் எது? சர்வேஸ்வரன். அந்த சர்வேஸ்வரனை அடைவதற்கு ஒரு சில மணித்துளிகள் கிடைத்தால், அந்த ஒரு சில மணித்துளிகளால் இந்த ஆத்மா சப்தவசம் அடைகிறான். அதையே ரொம்ப மாடர்ன் சொல்றோம் சொன்னாக்கன்சன்ட்ரேட் அவர் மைண்ட், நமது மனதை ஒன்றிலே நிலைநிறுத்த வேண்டும். பிகாஸ் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், மனதை நிலைப்படுத்துவதனாலே ஒரு மனிதனுக்கு என்ன ஏற்படுகிறது என்று கேட்டால், அதோடு இணையும் தன்மை ஏற்படும் பொழுது இவனுக்கு அமைதி ஏற்படுகிறது. தினமும் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காகத்தான் பகவத் சிந்தனை வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே அந்த நிலையிலே நாம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் படுக்கையை விட்டு எழுந்த உடனே சில தியான ஸ்லோகங்களை பெரியவர்கள் வைத்தார்கள். எல்லாம் மறந்தே போச்சு. எட்டு ஸ்லோகம் நாராயணாஷ்டகம்னு பேரு. இந்த எட்டு ஸ்லோகத்தை எழுதி எட்டு ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எழுதியிருக்காரு. புசம்ம பிரியாவில் வந்தது. பெரிய மகான்கள்லாம் வாசிட்டு தீட்சிதர்னா தீட்சிதர் தான், அவரை மாதிரி எழுத முடியாதுன்னா அது ஆச்சுன்னே நான் எழுதல, பரவாயில்லை எழுதணும். அது யோக நிலை. அதுதான் ராமனுடைய ஜீவன். சீதையே சாதாரண பெண்ணு நினைக்காம, ராமனே சாதாரண ஆன்மகன் நினைக்காம, ஆண் உருவத்திலேயும் பெண் உருவத்திலேயும் வந்திருக்கின்ற திவ்ய தம்பதிகள் மனித வாழ்வில் லட்சியமான பக்தியை பற்றியும் யோகத்தை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படி வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ரொம்ப யோகம் வந்துச்சா, யோகம்னா மிகப்பெரிய நிலை. உடனே பிராட்டி கேக்குறா, ரெண்டாப்பா நீ சின்ன சரீரம் உடையவனா இருக்க, என்ன முதுகுல கொண்டு போய் ராமண்ட விட்டுறேன்னு சொல்லுவே. கதம்ப அல்பசரீரத்வம், உன்ன பார்த்தா ஒரு சாதாரண குரங்கு, நீ என்ன வந்து தூக்கிட்டு போறேன்னு சொல்றியே. மாமிதோ நேற்று மிச்சதி, என்ன இங்கிருந்து ஆக்சிடென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறியே. சகாசம் மாமவேந்திர மற்றொருமே பிரபகர் சபா, எங்க ஆப்பியா இருக்கிற இடத்துக்கு என்ன ஆக்சிடென்ட் போறேன்னு சொல்றியே. சக்திக்கு மீறின வார்த்தை இல்லையா, உன்னுடைய உருவம் உன்னுடைய சக்தியை பார்த்தா அது முடியுமா அப்படின்னு பிராட்டி கேட்டான். உடனே ஆஞ்சநேய சுவாமி, பிராட்டியருடைய மனதிலே நம்பிக்கையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக விஸ்வரூபம் எடுத்தார். மிக பெரிய உருவம் எடுத்திருந்தார். ஒரு உருவம் எடுத்தது சத்தியம்ன்றது இன்னைக்கு தெரியுது. நீங்க பார்த்தேன்னா சமீபமா ஒரு 10 வருஷ காலத்துல ஆஞ்சநேயருடைய விக்கிரகங்கள் 30 அடி 31 அடி 32 அடி என்று வளர்ந்து கொண்டே போகின்ற நிலையை பார்க்கும் பொழுது, நாமக்கல் ஆஞ்சநேயர், பஞ்சவடி ஆஞ்சநேயர், இப்படி இந்த ஆஞ்சநேயர் எல்லாம் பார்க்கும் பொழுது, அவன் விஸ்வரூபம் எடுத்திருப்பது சத்தியம் என்பது இன்று நிரூபணமாகிறது. விஸ்வரூபம்னா மிக பெரிய வடிவம், மேருமந்தர சங்காசா, மேருமலை எவ்வளவு வசனம் இருக்குமோ அவ்வளவு வசனம். அது மாத்திரமில்ல, முகத்துல ஒரு தேஜஸ், அதே ஒரு ஒளி வரதான், நன்றாக எரிகின்ற தீபத்திலிருந்து ஒளி வருவது போல. அப்போ உள்ளே இருக்கின்ற ஆத்ம ஜோதி இருக்கு இல்லையா, அந்த ஜோதி முகத்திலே படிச்சிடும். ஒரு சில மகான்களை பார்த்தா சேவிக்கணும் தோன்றது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவருடைய திருமூல மண்டலத்தில் இருக்கின்ற ஒரு தேஜஸ், அந்த ஒளி எங்கே இருந்தது, உள்ளே இருக்கின்ற பகவானின் ஒளி முகத்திலே பிரதிபலிக்கிறது. அதாவது பகவானை உள்ளே நிறுத்தணும். ஆஞ்சநேய சுவாமி ராமனை உள்ள நிறுத்தி இருந்ததுனாலதான் அவனால வளர முடிஞ்சது. உலகத்துல வளர்ச்சி வரணும்னு சொன்னா ஒரே வழி, ராமனை உள்ளே நிறுத்துதல், சேவித்துதல்ல உள்ளே நிறுத்துதல். கருவியாத பாசகத்தை சொன்ன மாத்திரம் உண்ணும் சோறு பருகும் தீர்த்தம் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணனம் பெறுவான் அப்படின்னு நம்மார் பாடியிருக்கா அப்படின்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. நான் சாப்பிடுற சாதமே பகவான் தான். எனக்கு எது அப்படின்னா உடம்பு சரியில்லையா, மருந்து ராமன் தான். பசிக்கிறதா சாதம் ராமன் தான். தீர்த்தம் வேணுமா, தீர்த்தம் கொடுக்கிறவன் ராமன் தான். அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை வரதான்னு கேட்டா ஏற்ற துர்லபம், அவ்வளவு சீக்கிரம் வர்றதில்லை, எந்த மகானுக்கும் வர்றதில்லை. உங்க பெரிய சுவாமி உடம்பு சரியில்லை, உடனே டாக்டர் போய் ஊசி போட்டுக்கணும்னார். நான் எப்ப கொஞ்சம் வாயாடு, என்ன சுவாமி தேவலதான் அஷ்டாட்சரம் வந்து நன்னா ஜபிச்சிருக்கிறேன், இந்த அஷ்டாட்சரத்தை சொல்லி குணப்படுத்தலாமே. நான் குணப்படுத்தணும்னு நினைத்தாலும் பக்கத்தில் இருக்கிறா விடமாட்டேங்கிறாரு. இதான் உலகம், அஷ்டாட்சரத்துக்கு இருக்கிற மகிமை தெரியும் நமக்கு. அதை காப்பாற்றுன்ற நம்பிக்கை நமக்கு வரணும். அது வந்துட்டுன்னா நாமே வளர்ந்துடுவோம். மேருமந்தர சங்காசம், மல மாறி தன்னுடைய கொள்கையிலிருந்து அசையாம இருக்கணும். யத்யத்பவ்யம், எதுவானா நடந்துட்டு போகுதுதான், எனக்கு கவலையே கிடையாது அப்படின்னு இருக்கணும். அப்படி இருந்தா ஒரு ஜோதிஷ், ஒரு ஒளி வரும். சீதாயா வனரோத்தமஹா, சீதையின் பொருட்டு விஸ்வரூபம் எடுக்கணும். ஒரு வைஷ்ணவன் அமைதியா இருக்கணும். ஆனா தன்னுடைய சம்பிரதாயத்தை தன்னுடைய கொள்கையை நிலைநிறுத்த வரைச்சு அமைதியா இருந்து பிரயோஜனம் இல்லை. அப்ப விஸ்வரூபம் எடுக்கணும், நான் யார் தெரியுமா அப்படிங்கறத காட்டுறதுக்கு. அது எதுக்கு? நமக்கு லட்சியமாக இருக்கின்ற பகவானை நிர்தாரணம் பண்ணுகின்ற இடம் வரும் பொழுது நாம் வீரம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்பவே பிச்சு சம்பிரதான அடிபடும். அதாவது சீத்தையின் பொருட்டு வளர ஆரம்பித்தார். சந்திருஷ்டம் கேசம் பிரம்மாண்டமா ஒரு பெரிய மலை மாதிரி ஆஞ்சநேயர் நின்றுட்டு இருக்கார். ஆஞ்சநேயரை பார்த்தாலும் பிராட்டி உருவா ஜனகாத்மஜா ஜனகனது மகளா இருக்கின்ற பிராட்டி சொன்னா பத்மபத்ர விசாரி மாருதஸ்ய ஔரசம் சுதம் சாட்சாத் வாயுவரம் அவனுடைய குழந்தையா இருக்கிற ஆஞ்சநேய சுவாமிய பார்த்து சொன்னா, அப்பா உனக்கு நீ சொன்ன காரியத்தை முடிக்கிற ஆற்றல் இருக்கு அப்படின்னு எனக்கு நன்னா தெரியும். காமம் சொன்னது பர்யாப்தா இத தூக்கிட்டு போறேன் சொன்னதே உன்னால முடியும். நிகந்தும் சர்வராட்சசம் எல்லா ராட்சசரும் அழிக்கிறதுக்கு உன்னால முடியும். எப்படின்னு கேக்குறியா? ராகபத்யோகே தத்து உனக்கு இவ்வளவு வார்த்தைகள் இயந்திரா வந்தது அப்படின்னு நினைக்கிறியா? ராகவசிய யசாயன் அப்பனுடைய புகழ் இருக்கு இல்லையா, ராமனுடைய அனுகிரகம் இருக்கு இல்லையா, இந்த ராமனுடைய அனுகிரகம் பண்ணாத காரியங்களே கிடையாது. இன்னைக்கு ஒரே திருஷ்டாந்த அணியம்தான் பரம்பரை சொல்லியிருக்கேன், பல மேடையில சொல்லியிருக்கேன். சாதாரண ஒரு ஸ்கூல் வாத்தியார் சம்ஸ்கிருதத்துல சிவன்மணி இல்ல, தமிழ்ல வித்வான் இல்ல, ஐ ஆம் நாட் அட் ஆல் எ கிராஜுவேட். இன் ஸ்பைட் ஆஃப் ஆல் தி டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸ் அந்த பெரிய தரத்துல கொண்டு வச்சு ராமாயணம்னா வீராபுரம் சொல்லணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த அப்பன் ராமனுடைய புகழ், இந்த வஸ்து உயரணும்னு அவன் நினைச்சான், வஸ்துவும் அவன் உயர்த்தான். அவன் கையில நான் இருக்கிற வரையில் என்னுடைய உயரம் யாரும் தடுக்க முடியாது. பிராட்டி சொன்னா, நீ வசந்திருக்கா நீ நினைச்சிருந்து கேடா பற்றிய கேடா ராஜவசா ராமனுக்கு கைங்கரியம் பண்ணோம் நினைச்ச ராமனுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமான அதனால வந்த வளர்ச்சி தானே தவிர கேவலம் நீயா எடுத்த உருவம் இல்ல. அப்படி சத்திரி நீ எல்லாரும் சண்டை போல ஆற்றல் உள்ளவன் தெரிகிறது. பத்ரபக்தியும் புரஸ்கிருத்தியன் ஒன்னு இதுக்குதா, உனக்கு எப்படி ராம பக்தி இருக்கோ அந்த மாதிரி எனக்கு எங்க ஆத்துக்காரந்த பக்தி அதிகம். அத முன்னிறுத்தி சொல்றேன், ராமாதன்ய சேவானரா சக்கரவர்த்தி திருமணன் திருத்தோலை தவிர வேற யாருடைய திருத்தோலையும் நான் வந்து சரீரம் படாது. நாகம் சஷ்டம் சதா யாரையும் தொடர வழக்கம் கிடையாது. காத்திரம் விச்சேயம் வனரத்தம் என்ன ஞாபகம் வச்சுக்கோ, சக்கரவர்த்தி திருமணன் தோலு கொண்டுதான் திருப்தி பழக்கமே தவிர மற்ற ஆண்களுடைய தோல் கிட்டே நான் போனது கிடையாது அப்படின்னா உடனே வால்மீகி ஒரு சந்தேகம். அங்கிருந்து அபகரிச்சுட்டு வந்தானே ராவணன் அப்படியே தூக்கிட்டு வந்தான் இல்லையா, அப்ப நீ என்னப்பா பண்ண அப்படியே கேட்கலாம் இல்லையா? அப்து எதம் காத்திர சம்ஸ்பர்ஷம் என்னுடைய சரீரத்தை தொட்டு ராவணன் தூக்கிட்டு வந்தான் அப்படின்னு நினைக்கிறியா? ராவண பலாத்தா அவன் அயோக்கியன்டா, பலத்தினால என்ன தூக்கிட்டு வந்துட்டா. நான் என்னப்பா அனீசாஷாமி நான் வேற என்ன பண்ண முடியுதாப்பா, யாருமே இல்ல பக்கத்துல, அவனும் பொல்லாதவன். ஆகையினால நான் என்னை இழந்து கட்டை மாதிரி இருந்த காரணத்தினாலேதான் அவனால் அபகரிக்க முடிந்தது. இப்ப நான் சுய நினைவோடு இருக்கேன். ரெண்டு நிலை உண்டு, காஷ்டைன்னு ஒண்ணு உண்டு, கட்ட மாதிரி இருக்கணும். பாஷ்யகார காலத்துல ரெண்டு பேர் இருந்த கணவன் மனைவி, அவ ரெண்டு பேர்ல எம்பெருமான காலத்துல ரொம்ப பிரீத்தி அதிகம். சிஷ்யர்கள் தன்னுடைய மனைவியுடைய தோட்டை கழட்டி கொண்டு வந்து சிஷ்யர்லாம் கொடுக்க விரும்புறான். அந்த மனைவி சொல்றா, தன்னுடைய இரண்டு தோட்டையுமே கழட்டி எடுத்துட்டு போகணும்னு சொல்றார். அப்போ ஆச்சாரியனுக்கு உதவுவதற்காக தன் குந்தலங்கள் பயன்பட வேண்டும் என்பதற்காக திருடர்கள் தன் சரீரத்தை தொடுவதற்கு இடம் கொடுத்தாலே தவிர சாதாரண நிலைமையா இருந்தா இடம் கொடுத்திருக்க மாட்டான். இது பத்திர பக்தின்னு பேரு. அதனால கணவனிடத்தில் இருக்கிற பக்தியினால கணவனை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. அவ அயோக்கியப்பட ஆகையினால வேற வழி இல்லாம என்ன பண்ண முடியும்? அனீஷா, என்னை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை. எனவே அவன் தூக்க முடிஞ்சதே தவிர வினாதா விவசாயதா, சரியான தலைவன் வினாதன்னு நாதன் இல்லாதவன் அர்த்தம் பண்ணப்படாது. சரியாக அந்த தர்மத்திலே நாதன் அனுகிரகம் பண்ணாத காரணத்தினாலே அப்பொழுது காப்பாற்றுவார் இல்லையாதவாறே அவன் தூக்கிட்டு வந்தாரே தவிர, அதே மாதிரி மற்ற யாராவது நான் வந்து உடலோடு இருக்கிறதே தூக்கிட்டு போறதுன்னு நினைச்சா எனக்கு மனம் இடம் கொடுக்காது அப்படின்னாரு. இங்கிருந்து நான் சிலை மீட்டு வெளியில போகணும்னு சொன்னா ஒரே ஒரு காரியம் தான் பண்ணணும். அது என்ன தெரியுமா? யதிராமஹததக்ரீவம் இகஹத்வாசபந்தவம் மாமிதோ கிருஷ்யகச்சேதா தத்தஸ்ய சதுசம்பவேத். சக்கரவர்த்தி திருமகன் இங்க வந்து ராவணனோடு சண்டை போட்டு அவன் அவனுக்கு துணையா இருக்கிற பந்துக்கள் அத்தனை பேரையும் அழிச்சு என்னை இங்கேந்து மீட்டுட்டு போறதுன்னு இருக்க, அதுதான் அவனுக்கும் சிறப்பு எனக்கும் பெருமை. ஆமா, ராமன் வந்துதான் மீட்டுட்டு போனமே தவிர நீ தூக்கிட்டு போறே சொல்ற வார்த்தை இருக்கு பாரு, அது அவ்வளவு சுவாரஸ்யமான வார்த்தை இல்லை. மாமித்தோ கிருஷ்யகச்சேதா, என்ன தூக்கிட்டு போறது ஆக்சிட்டு போறதுன்னா யார் பண்ணணும்? ராமன் தான் பண்ணணும். அதனால பைத்தியகாசனமா என்னாரு, நான் உன் தோட தின்ன முடியாது, என்னதான் இருந்தாலும் நீ ஆன்மகன் இல்லையா, ஆகையினாலே உன்னை தீண்டுவது கூடாது அப்படின்னார். உடனே நீ ஒரு உபகாரம் பண்ணா போற, எனக்கு நேரம் திரும்பி போயிட்டு ராகவஞ்சிட்ட ஏதாவது சொன்னேன் அப்படின்ட்டு சில விஷயங்களை ஞாபகப்படுத்த. ஜீவிதம் தரேஷ்யாமி மாசம் தசரதாத்மஜா ஓர்த்வம் மாதான் நஜீவேயம் சத்தியேனாமம் பிரவீமிதே. ராமனிடத்துல சொல்லு, இன்னும் ஒரு மாதம் தான் நான் உயிரோடு இருப்பேன், அதுக்குள்ள வந்து என்னை அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லு. ஒரு மாதம் கழிச்சு அடுத்த நாள் பார்த்தா நான் நிச்சயமா பிராணதிசையோடு இருக்க மாட்டேன், அவரை ஞாபகப்படுத்து திங்கள் ஒன்று இருப்பன். கம்பன் அப்படியே எழுதினான், ஒரு மாதம் இருப்பேன். இப்ப நமக்கு ஒரு சந்தேகம், ராவணன் ரெண்டு மாசம் அவகாசம் கொடுத்துருக்கா இல்லையா? இதே சீதையே ஒரு மாதம்னு சொன்னான், இது என்ன காரணம்? யாக்கியான கட்டம் ரொம்ப நன்னா ஆராய்ச்சி பண்றான். 14 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வரேன் அப்படின்ட்டு பரதனுக்கு எம்பெருமான் வார்த்தை கொடுத்துட்டான். 13 வருஷ காலம் காட்டுல இருக்கதே ராவண பத்திர சிந்தனையே இல்லை. ராவணனை வகைக்கிறேன்னு தேவர்களுக்கு வாக்கு கொடுத்துட்டான். இந்த மனுஷன் ஒரு வார்த்தை வார்த்தை கொடுத்துட்டு போயிடுறார், தேவர்களுக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றணுமா வேண்டாமா? 14 வருஷம் முடிஞ்ச உடனே எங்க அயோத்திக்கு திரும்பி போகணுமா வேண்டாமா? நான் பக்கத்துல இருக்கிறதுனால அது சுவாமி வருமான சௌக்கியமா ஏதோ காய் கிடைக்க கிடைக்கிறது சௌக்கியமா இருக்கலாம் இருந்துட்டு இருக்காரு. இவரை எப்படியாவது லங்கைக்கு அழிச்சுட்டு போய் லங்கையை அழிக்கணும், என்ன பண்றதுன்னு யோஜனை பண்ணி சிறை இருந்தாராம். ஆனா சிறை இருந்தவர்கள் ஏற்றம் பேசப்படுகிறது அப்படிங்கிறது. அதனால இது ஏன் ஒரு மாதம் சொன்னா? காரணம் என்னன்னா, அப்ப ஒரு மாதத்துக்குள்ள வந்து என்ன மீட்கலன்னு சொன்னா 16 வருஷம் முடிஞ்சு போறது. 14வது வருஷம் முடிஞ்ச உடனேயே அக்னிய மூட்டி அதுல உயிரை விட்டுருவேன் அப்படின்னு பரதார வார்த்தை இருக்கான். என் அப்படி எல்லாத்தையும் மறந்தது மாதிரி இதைய மறந்துட்டா என்ன பண்றது? ஞாபகப்படுத்து, இன்னும் ஒரு மாதத்துக்குள்ள வந்து என்ன மீட்டுட்டு போகலன்னா நான் வர தயாரா இல்லை, வரதன் இல்லாத அயோத்திக்கு நான் வரமாட்டேன். அவருக்கு ஞாபகப்படுத்து. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எங்கேயுமே பார்க்க முடியாது. பரதாழ்வான் இங்கேயோ இருக்கார். அந்த பரதாழ்வான் தீவதசியோடு இருக்கவே அயோத்திக்கு போகணுமே தவிர, பரதன் இல்லாத அயோத்திக்கு நான் வர இஷ்டப்படல, ஞாபகப்படுத்து, எல்லாத்தையும் மறந்த மாதிரி இதே மறந்துட போறாள், ஞாபகப்படுத்து அப்படின்னா. அதுக்கப்புறம் சொல்ற, இந்த ஒரு மாசத்துக்குள்ள நம்பிட்டு போது அப்படின்ன உடனே ஏதாவது நல்ல அடையாளம் கொடுங்கிறேன் அப்படின்னு ஆஞ்சநேயர் கேட்கிறார். மணிரத்னம் கபிவரம் தெய்வாத்தியதா, நான் அடையாளம் கொடுக்கறேன்னு சொன்னா ஒன்னே ஒண்ணுதான், இந்த சூடாமணிய கொடுக்கறேன், இதை கொண்டு போய் என் பெருமான இடத்துல கொடு. இப்போ ஒரு சின்ன ஆய்வு. சக்கரவர்த்தி திருமகன் கணையாழியை கொடுத்தனுப்பினான் அடையாளமாக. சீதா பிராட்டியார் சூடாமணியை கொடுத்தனுப்பினார். இந்த ரெண்டு எதுக்காக கொடுத்தனுப்பிச்சா கொஞ்சம் அப்படியே ஆராய்ச்சி பண்ணணும். சத்திரிய முறையில திருக்கல்யாணத்துல ஒரு விசேஷம் உண்டு. மாங்கல்ய தாரணத்துக்கு முன்ன கணவனும் மனைவியுமா இருக்க அந்த தம்பதிகள் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க கூடாதுன்னு சட்டம், அதனால நடுவில் தலை பிடிக்கிறது. திருவேங்கடமுடியாருடைய கல்யாண உற்சவத்துல அந்த திருக்கல்யாண உற்சவம் 8 வருஷ காலம் அடியாருடைய காமெண்ட்ரி, பாதூர் ரகராஜாத்தார் கூட அடியேன். இந்த காமெண்ட்ரியில அடியன் செய்த புதுமைகளை எல்லாரும் வரவேற்றான். இந்த திரை எனக்கு பிடிக்கிறா, க்ஷத்ரிய தர்மம். அப்போ கைய பிடிக்கிட்டு ராமனுடைய விரல பார்த்தா, தி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்ல முடியும். இந்த மோதலம் தான் அவருக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஆகையினாலே முதலிலே பார்த்த மோதிரத்தை நினைவு கொள்வாள் என்று ராமன் மோதிரத்தை கொடுத்தனுப்பினான். பிராட்டி தலைய குடிஞ்சிட்டு இருந்தான். இந்த தலையில இருந்த சூடாமணி தான் எம்பெருமானுக்கு கண்ணில் முதல்ல பட்டது. சீதையை பார்ப்பதற்கு முன்னால் சூடாமணியைத்தான் பார்த்திருக்கிறான். அந்த சூடாமணி அவனுக்கு என் நினைவை உண்டாக்கும். ஆகையினாலே சூடாமணியை கொடுத்தனுப்பினான். எந்த ஒரு செய்தியும் கூட வால்மீகி வெறுமை எழுத வழக்கம் கிடையவே கிடையாது. மனைமோவை அஞ்சனையா, இந்த சூடாமணியை நீ கொடுத்தியானா? இந்த சூடாமணிய பார்த்த உடனே எங்க ஆத்துக்காருக்கு 3 பேர் நினைவுக்கு வருவான். திரையாணம் சம்ஸ்மரிஷ்யதி. இந்த சூடாமணி மாத்திரம் இல்ல, அவருக்கு வாழ்க்கையில அவரை மறக்க முடியாத 3 பேரை ஞாபகப்படுத்தும். கன்னியாதானம் காட்சி நினைவுக்கு வரும். எங்க அப்பா கன்னியாதானம் பண்ணி கொடுத்தாரு, அந்த காட்சி நினைவுக்கு வரும். கன்னியாதானம் பண்ணி கொடுவதே மாமனார் சார்ந்திருந்து தசரதன் சுத்தண்டா இல்லையா, அவன் நினைவு வரும். ரெண்டுக்கு காரணமா இருக்கிற கண்டி பெண்ணா இருக்கு, நான் ஞாபகத்து வருவேன். ஆனா அப்பா ஞாபகம் வரும், அது மாத்திரம்னா எங்க அப்பா ஞாபகம் வரும், என்னுடைய ஞாபகம் வரும். 3 ஞாபகம் வரணும்னு சொன்னா அதுக்கு ஒரே அடையாளம் இந்த சூடாமணி தான். அதனால இந்த சூடாமணியை கொடுக்கணும். சூடாமணியை கொடுத்துட்டு குசலம் ஹனுமான் பூயா, நான் சௌக்கியமா இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லு. அவ 2 பேரும் சௌக்கியமா இருக்காளா அப்படின்னு நான் கேட்டேன்னு சொல்லுவோம். சுக்ரீவன் இருக்கா இல்லையா, அவ அவருடைய அமைச்சர்களோடு அவ சௌக்கியமா இருக்காளா அது மாதிரி அங்க இருக்கிற ஜாம்பவான் போன்ற வயசானவா பெரியவாள்லாம் இருக்காளே எல்லாரையும் நான் வந்து குசலம் விசாரிச்சுதான் சொல்லு. என்ன என்ன தேடுறதுக்காக அவெல்லாம் அவ்வளவு தூரம் வந்துருக்கா முடியும். அவெல்லாம் க்ஷேமமா இருக்கும். சுந்தரகாண்டத்துக்கு இது ஒரு அழகு. சுந்தரகாண்டத்துல பிராட்டிய தேடுறதுக்கு வந்தவா க்ஷேமமா இருக்கணும்னு சொல்றதுனால பிராட்டியை ராமன் தேடினான் தேடிக்கொண்டு வந்தான் அப்படின்ற செய்தியை கேட்கிறவா இருக்கணும் இல்லையோ நமக்கு க்ஷேமம் உண்டாகும். சுந்தரகாண்டத்துக்கு இதெல்லாம் அடையாளம். அதனால க்ஷேமமா இருப்போம் அப்படின்னு விசாரிச்சே அப்படின்னு சொல்லுவோம் நான். ஜீவன் திம்மம் யதாராம சம்பாவயது கீர்த்திமானே தத்வயா அனுமான் வாத்யம் வாசா தர்மம் வாப்னகி. நீ ஒரு தர்மம் பண்ணணும், உன்னுடைய வாக்கினாலே நாங்கள் இருவரும் ஒன்று சேருவதற்கு என்ன வாய்ப்பு உண்டோ அதை நீ பண்ணணும் அப்படின்னு சொன்ன. அப்புறம் ஆஞ்சநேயர் சுவாமி பார்த்து உனக்கு சக்தி இருக்குன்னு தெரியும், இந்த கடலை தாண்டது அப்படிங்கறது இருக்கு இல்லையா, அதே யாருக்கு உண்டு? மூணு பேருக்கு உண்டு. ஒன்னு வைணதேயன் பறந்து வருவான், அடுத்து வாயு பகவான் வருவான், அதுக்கப்புறம் நீ வந்திருக்க, உன்னாலதான் இந்த காரியம் முடியும். ஆகையினால கோடிக்கணக்கான வானரங்கள் இருந்தாலும் கூட நீ நிச்சயமா இந்த காரியத்தை முடிப்பேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற ஒரு அடையாளம் சொல்றேன் அப்படின்ட்டு திருச்சித்திர கோணத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொன்னான். மந்தாகினி ஆறு அங்கு ஆசிரமத்தை அமைச்சு ஆசிரமத்துல எம்பெருமான் பிராட்டியமா இருக்கா. தாத்தால தீர்த்தம் ஆடுறதுக்கு எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேரும் போனா எம்பெருமான் தீர்த்தம் ஆடிட்டு வந்து பாறையில உட்காந்துருக்கான். பிராட்டி தீர்த்தம் ஆட போனான். எம்பெருமான் பெருமை உட்காந்துல்ல, இந்த பக்கத்துல இருந்த செடிகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த காட்டு பூக்கள், அந்த பூவெல்லாம் எடுத்து அப்படியே தட்டிட்டே இருந்தானா. அந்த மகரந்தம் இருக்கும் இல்லையோ, அந்த மகரந்தம் அவன் கையில ஒட்டின்றது. திருதாதிராத்தியா தீர்த்தா மாறிட்டு வந்த உடனே தலையை தொடுத்து அந்த ஈரல் துண்ணீர் முடிவு போட்டுருக்கு, கையில மகரந்தம் இருக்கும் இல்லையோ, இந்த மகரந்த திராட்சியுடைய தலையில தடவினான். அதுதான் முதல் கந்த பொடி. கோவில்ல கந்த பொடி வந்தம்னு பண்றால அவளை கேட்டேன், இது எங்கேருந்து ஆரம்பம்னு கேட்டேன். இல்ல சுவாமி, கோரி பண்றது வழக்கம்னு ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கணும் இல்லையா, அதாவது பிராக்டிக்கலா திங்க் பண்ணவே மாட்டேங்கிறா. எங்க தாத்தா சொன்னா, தாத்தா தாத்தா சொன்னார், இப்படியே வழக்கம். ஏன் என்ன கான்சிக்வன்ஸ், எதனால வந்தது? தி சயின்டிபிக் வே ஆஃப் அப்ரோச், அந்த அனாலிட்டிக்கல் வே ஆஃப் அப்ரோச், அது இருந்தாதான் ராமாயணத்தை சரியா சொல்ல முடியும், அனலைஸ் பண்ணணும். அதனால அப்போ எந்த விதமான தூங்குறோம்னா விராட்டியருடைய மடியில் தலையை வச்சுட்டு படுத்துட்டு இருக்காளாம். இதுதான் இங்கே ஆண்டாருடைய திருக்கோவில பண்ண பாக்குறோம் இல்லையோ. அப்போ ஜெயந்தன்ற வந்தான், விராட்டியனுடைய கணத்தை இது ஏதோ பழம்னு நினைச்சான். அவன் ஆராதத்துக்காக தான் கொட்டினான். அதுல இருந்து குருதி கொட்டிட்டு சாமனுக்கு கோபம் வந்துருச்சு, பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ணான். ஏற்கனவே சொல்லியாச்சு இந்த கதை. அது எங்கெங்கயோ தெரிஞ்சுட்டு போச்சு. காப்பாத்திருக்கான். அப்படிப்பட்டவன் ராமன். இந்த நிகழ்ச்சியை அவருக்கு ஞாபகப்படுத்து அப்படின்ட்டு வாழ்க்கையில நடந்த ஒரு நிகழ்ச்சியை அடையாளத்தை சொல்லி ஆஞ்சநேய சுவாமிட்ட இந்த மனைவி கொடுத்தார். ஞாபகம் வச்சுக்கோ, ஆஞ்சநேய சொன்னார், அம்மா நீங்க கவலையே படாதங்க, சுக்ரீவன் சைன்யத்துல என்னை விட சிறந்தவாள்லாம் இருக்கா, ரொம்ப பெரியவாள்லாம் இருக்கா, என்னை விட மிக மிக குறைந்த பலம் உள்ளவன் யாரும் கிடையாது. ஆகையினால இந்த மணியை கொண்டு போய் கொடுத்து ராமன் ஆக்ஷன் வருவே, என்ன கூட இருக்கிற வானரங்கள் எல்லாம் ரொம்ப பெரியவா. மத்தகா பிரத்யபதகா கஷ்டத்தின் நாஸ்தி, சுக்ரீவன் இடத்துல என்னை விட குறைந்த பலம் உள்ளவன் யாரும் கிடையாது. ராம அனுகிரகத்துக்கு பாத்திரமானவன் இப்படிதான் இருப்பான். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது மிகப்பெரிய அந்த காலத்து காங்கிரஸ் சத்தியமூர்த்தி அவர் லெஃப்ட் இந்தியா இந்தியா லாக்கியர் அப்படின்னு அவர் வந்து ஒரு கூட்டத்தில் பேச போயிருக்காரு. அங்க பேச போறத்துல வெளியில ஒரு பெரிய லேடி கார்ல போயிட்டு இருக்கா, யார் பேசுறா அவளான்னு கேட்டிருக்கா. இங்கே அவர் எந்த சத்தியமூர்த்தி விட்டு வந்திருக்கார், அவர் பேசுறார். ஐ வாண்ட் டு ஹியர் ஹிம் அப்படின்னா இன்னைக்கு முடியாது, அவர் சொல்லா இருக்கு, நாளைக்கு இந்த இடத்துல பேசுறார், நீங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா. நெக்ஸ்ட் டே மீட்டிங் எங்கேன்னு தெரிஞ்சுட்டு அந்த இடத்துக்கு போய் ரிசர்வ் பண்ணி டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து பேசுறாரு, அந்த லேடி எழுந்து போயிட்டு, Yesterday I heard a lion was roaring in the auditorium அப்படின்னா. இது பார்த்தேன், ஒரு சிம்மம் கர்ஜிச்சிருந்தது, ரொம்ப அமைதியா சத்தியமூர்த்தி சொன்னார், There are so many lions in India. இது அதான் குட்டி, நிறைய சிம்மங்கள்லாம் இந்தியாவில் இருக்கு. இந்த தாட் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் இருக்கு இல்லையா, இந்த கான்செப்ட் டெரைவ்டு ஃப்ரம் ராமாயணம். ராமாயணத்தை அப்படிதான் பாக்குறேன். மத்தவ ராமாயணம் சொல்றதுக்கும் உடைய ராமாயணத்துக்கு என்ன வித்தியாசம்னா, பியூர்லி அனாலிட்டிக்கல் வே. மத்தா பிரத்யவராக கஷ்டத்தை நாஸ்தி. இது எங்க ஆழ்வார் சொன்னார், என்ன கூட குறைஞ்ச சக்தி கொண்டவன் யாரும் கிடையாது, எனக்கு ஒரு யோகியதையும் கிடையாது. குளங்களாய ஈரிரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன். உயர்ந்த குளத்துல பிறந்திருக்குன்னா இல்ல, அது திருமேஷ்வரா சொன்னார். நாம எடுத்து போவோம், உயர்ந்த குலத்திலே பிறந்திருந்த போதிலும் கூட அதற்குண்டான அனுஷ்டானங்களை நம்மால் சரியாக செய்ய முடியாத காரணத்தினால் குலங்களாய இரண்டு ஒன்றிலும் பிறந்திலேன், பிறந்து இலேன். நலங்களாய நற்கலைகள் நாவிலும் நவின்றேன். வேத அத்தியனம் என்றுமா கிடையாது, உபநிடதங்கள் தெரியுமா தெரியாது, பிரபந்தம் தெரியுமா தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. நாவிலும் நவின்றேன் மறந்து கூட படிக்கிறேன். சரி போயிட்டு இருப்பா, புலன்களெல்லாம் அடக்கி தியானம் அப்படின்னு சொல்றாரு, அதே பயிற்சி பண்ணிருக்கியா? நான் புலன்கள் ஐந்தும் வென்றேன், புலன்கள் நான் ஜெயிக்கல. என்னடா நோக்கம் வாழ்க்கையில ஏதாவது குறிக்கோள் வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்டா, பொறியிலேன் ஒரு குறிக்கோள் கிடையாது. சாத்தால இருந்தா காவி சாப்பிடணும், சாதம் சாப்பிடணும், சிவன் சாப்பிடணும், இதுதான் குறிக்கோளே தவிர வேற குறிக்கோளே கிடையாது. புலன்கள் ஐந்தும் வென்றேன், பொறியிலேன். இன்னும் என்ன தைரியம் தான் என்கிட்ட வந்தேன்னு கேட்டான் பகவான். இலங்கு பாதமன்றி மற்றொரு பற்றிலே கிரீசனே. எனக்கு ஒரே உன்னுடைய திருவடி இருக்கு, அதை நம்பி வந்திருக்கேன். அதனால நம்ம பெரியவர்களா அப்படிதான் இருந்திருக்காரு, எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்னொருத்த பார்த்து அவனுக்கு என்ன தெரியும்னு என்னைக்கு நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நமக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். நம்ம கேள்வி கேட்கலாம், அவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், அவன் என்ன வாசிச்சிருக்கான், இவன் என்ன வாசிச்சிருக்கான். We have to forget those things. எனக்கு என்ன தெரியும், we have to self realization சொல்றோம் இல்லையா. நம்ம யாரு, நம்ம யோகியத என்ன, நம்ம எங்க இருப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சிடணும். நம்ம அடங்கிடணும். பகவானுடைய அனுகிரகம் ஒண்ணுதான் சாஸ்வதம், மீது எல்லாம் சாஸ்வதம் இல்லை. எவரு பாண்டித்யமும் ஏமன் அடிச்சுடா, சத்தியமான ஆஜ்ய மீறலுக்கு சாமர்த்தியம் உங்களதான் தியாகபிரமன் சொன்னான். எவனுடைய சாமர்த்தியம் என்னடா பண்ணும், சத்தியமா இருக்கின்ற பகவானுடைய அனுகிரகம் தான். அதனால யாராவது கேட்டா அடியே அப்படிங்கிறது காரணம் என்ன, என்னோட குறைஞ்சவன் வேற யாரும் கிடையாது. இது ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், என்னோட பெரிய பலவான்கள்லாம் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் அப்புறம் பார்க்கப்படுறேன்.